முகம் அது யானை முகம் அந்த ஆறு முகன் அவன் அண்ணன் எனும் சங்கரனார் பெற்ற தங்க மகன் சுபமங்கலம் தந்திட வந்த மகன் அன்பு முகம் அது யானை முகம் அந்த ஆறு முகன் அவன் அண்ணன் எனும் சங்கரனார் பெற்ற தங்க மகன் சுபமங்கலம் தந்திட வந்த மகன் ஒரு நம்பிக்கையை நெஞ்சில் கூவிடும் ஆசைகள் கூறிடுமே எந்த தொழில் அதை செய்திடனும் தன்னை எண்ணிடும் அன்பரை காத்திடுமே கும்பிக்கையில் ஒரு நம்பிக்கையை நெஞ்சில் கூவிடும் ஆசைகள் கூறிடுமே எந்த தொழில் அதை செய்திடனும் தன்னை எண்ணிடும் அன்பரை காத்திடுமே அன்பு முகம் அது யானை முகம் அந்த ஆறு முகன் அவன் அண்ணனேனும் சங்கரனார் பெற்ற தங்க மகன் சுபமங்கலம் தந்திட வந்த மகன் தந்தையும் தாயுமே உலகமே நத்தன் தம்பிக்கும் யாவர்க்கும் ஓதினனே சுந்தர மாம்பழம் ஏந்தினே நம் சோதனை காலத்தில் தாங்கினே தந்தையும் தாயுமே உலகமே நத்தன் தம்பிக்கும் யாவர்க்கும் ஓதினனே சுந்தர மாம்பழம் ஏந்தினே நம் சோதனை காலத்தில் தாங்கினே அன்பு முகம் அது யானை முகம் அந்த ஆறு முகன் அவன் அண்ணனேனும் சங்கரனார் பெற்ற தங்க மகன் சுபமங்கலம் தந்திட வந்த மகன் நாயகன்.